முடியிழந்த மன்னன், மொழியிழந்த நாடு, காயமில்லா வீரன், கலகம் செய்யா தொண்டன். ஓகே, இவற்றை அடையும் வரை போராட்டம் தொடரும். புதைகுழிகளை நிரப்ப பூத உடல்கள் போகும். முடிவு காணும் வரை முதுகெலும்பு நீளும். ஆதித்தா ஆயிரம் விளை இருக்கும், அடிமனதில் பாம்புகள் படம் எடுக்கும். விளையாடும் மான்களும் மீன்களும் தாவது பாதையில் வாலிப தடுமாற்றம் இருந்தாலும் தலைமகனவன் தடக்கி விழுந்த போதும் பறக்கும் பிறந்த நிலை துடியும் குறைந்ததில்லை. இடைநடுவில் உணக்கிற எதிர்மறை எண்ணங்களை கழிவிலை ஏற்றினால் விடுதலை. நித்தம் நான் எழுதிய பாட்டுக்குள் ஒரு கற்பனை வைத்தேன் உனக்கு. இருந்தாலும் இறந்தாலும் ஆயிரம் பொற்காசு யானை மதிப்பு என்னாலும் மறையாது. நான் எழுது மெழுதுகோள் வளையாது. எது உயரம் சென்றாலும் நீ பெருமைகள் பிறந்த தாய்நாடு. கவிக்கொரு தனித்துவம் நான் படைத்ததும் என் வலிகள் இறக்கும். வலிகளை உனக்கொரு வாழ்நாளில் நல்ல பாடம் புகட்டும். இளமையிலே வாட்டும் துன்பம் முதுமையில் கருவூல செல்வம் இடைவிடாது ஓட்டம் என்றைக்கும் இலக்கினை ஈட்டி வைக்கும். ஏமாற்றம் ஒன்றையே வாழ்நாளில் நுகர்ந்தோம். வாய்ப்புகள் கிடைக்காது, வளர்ந்தவனின் கையும் தூக்காது. எண்ணங்கள் ஒன்றானால் உசைகை ஓயாது. உறக்கத்தில் இருந்தாலும் கனவுக்குள் கவிபாடு. வரலாறு சொன்னது உனக்கு ஒரு பாடம், வலிகள் நிறைந்த கதைகள் அது தேடும். ஆனால் தனிமிறந்தோப்புக்கு தவங்கிடக்காது, வறுமையில் வாழ்வது வெல்லும். ரத்தம் சிந்தாமல் கிட்டாது வெற்றி சொட்டும் உனக்கு. மடைவிட்டு தாவும் வெள்ளம் போராடு வீழ்ந்தால் மண்ணுக்கு சகமன் இதனின் வாழ்வில் சிறுகிது இந்த உலகம். சவப்பட்டியில போகும் அந்த பின்னத்துக்கு என தெரியும். கடந்த காலம் கற்று தந்த பாடம் கருணை வடிவில் பழிகள் வந்து சேரும். நிறையும் பெரியும் கலந்த போரில் ஆனும் தகுந்த நேரம் காய்கள் நகர்த்த வேண்டும். சந்தன பெட்டியில் அஞ்சடி பாம்பணி விட்டு வஞ்சகம் செஞ்ச இது கத்தனையும் தெரிந்து நான் உன்னை இங்கு உழவு பார்க்கத்தான் வந்த. வறுமையும் கொடும் பிடியில வளர்ந்து வெச்ச வீரனின் வெற்றி. மறுபடி ஒரு தொடர் கதையுடன் வருவேன் நான் உங்கள் ரத்தி.